ஆதி முதல்லே ஓம் ஆதி முதல்லே ஆனை முக ஐங்கரனே ஓடி வருவாய் ஆதி முதல்லே ஓம் ஆதி முதல்லே ஆனை முக ஐங்கரனே ஓடி வருவாய் சொப்பையப்பா ஓடிவா தொந்தியப்பா ஓடிவா மூலையிலே குந்திருக்கும் விக்னேஸ்வரா கீதக நாடகத்தை முன்னடத்த வேணு ஐங்கரா கீதக நாடகத்தை முன்னடத்த வேணு ஐங்கரா விராடராஜன் நாட்டிலே மரதோரம் போட்டிருந்த பண்டவர்களின் பத்திரியாம் பாஞ்சாலி சைரந்திரியாக சொலையிலே புபரிக்க வந்த விதம் கண்டு மல்லிகை முல்லை சம்பங்கி மனம் கவர் மோகன தாமரை உண்டு என் பாங்கி மல்லிகை முல்லை சம்பங்கி மனம் கவர் மோகன தாமரை உண்டு என் பாங்கி மல்லிகை முல்லை சம்பங்கி பார்த்தாயா என் பாங்கி பார்த்தேன் யார் நீ என்னையா அறந்து கேட்டாய் ஏழாய் பின்பாவாய் பிராண மகாராஜனின் வீரமைத்து நான் நீ யாராக இருந்தால் என்ன அந்நியன் மனைவியை அபகரிக்க வேண்டும் நீ உண்டியன் அல்ல உள்ளன உள்ளன் அல்ல உன் உள்ளங்கவர் கள்ளன் ஆசைக்கு இசைந்த கண்ணாட்டிய அறிவை சவந்தரி நாயகி வாடி அடி ஆசைக்கு இசைந்த கண்ணாட்டிய வரிஞ்சி கட்டி கச்ச பரிஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கம் இட்டு கச்ச பரிஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கம் இட்டு பச்சை சீலுக்கு கட்டி சந்திரகாந்தம் பட்டு உடுத்தி பச்சை சீலுக்கு கட்டி சந்திரகாந்தம் பட்டு உடுத்தி பீமசேன ராஜம் வந்தேனே கஞ்சூலிக பாலிகா பீமசேன ராஜம் வந்தேனே கஞ்சூலிக பாலிகா பீமசேன ராஜம் வந்தேனே கண்ணே துரோபதா அந்தளர்ந்த தாமரை போன்ற உன் முகம் இன்று ஏன் வாடியது நான் சொல்லுவேன் அந்த வனத்தில் இடர் வந்த விதம் அப்படி செய்தவன் காரடி அவனை அதம் செய்து பருகிறேன் பாரடி அப்படி செய்தவன் காரடி அவனை அதம் செய்து பருகிறேன் பாரடி எப்படி சொல்லுவான் எண்ணி பாராமலே தப்பிலி பயலை தண்டனை செய்குவேன் அப்படி செய்தவன் காரடி யாரடி யாரடி யாரடி கண்ணே துரோபதா அந்த நயவஞ்சகனை நயந்து பேசி உனது சயனாரைக்கு இழுத்துவா அவன் ரத்தத்தை குடித்து விடுகிறேன் பில்லால் அடிக்கிறாண்டி மம்முதே பில்லால் அடிக்கிறாண்டி பல்லாக்கு போல் நடக்கும் புல்லாக்கு சுந்தரியே நீ தாண்டி ராஜாத்தி நான் தாண்டி மந்திரியே பில்லால் அடிக்கிறாண்டி மம்முதே பில்லால் அடிக்கிறாண்டி விரகசாபம் தீர்க்க வருகிறேன் பள்ளி அரைக்கி ரவைக்கு பெண்ணே பெண்ணே பெண்ணே என்ன இது லைட்டா இருக்க வேண்டிய பெண்ணின் கை லைட்டா இருக்கு ஆஹா, நட என்ன நடையோ, நடமாடும் தேரோ, இடை என்ன இடையோ, எலுமிச்சம் கொடியோ, உன்னழகு என்ன, இன்னொரு பெருமோ, பின்னழகு என்ன, பல நூறு பெருமோ. அன்பரே, நீர் என்னை நேசிப்பதாயிருந்தால் ஆசை குத்து 500 மோக குத்து 300 வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மொத குத்து என்னடா அது? மொத குத்திலேயே தனாஞ்சு போகுது. இன்னும் வாங்கிக்க. போரடா செய்ய வந்தாய் புலிக்கு முன் பூனையைப் போல, தாறுமாறாக உன்னை தண்டிப்பேன் உன்னை பாரடா, கதையினாலே துண்டிப்பேன் உன்னை பாரடா, சங்கரிப்பேன் உன்னை பாரடா, துஷ்டா வெங்கோபம் கொண்டே ஓடாடா. ஆனா எனக்கு பூனையைப் போல நீ எந்த மூளை முட்ட, நான் ஒருத்தன் அல்லடா எட்டாள், நெஞ்சு குழி